தலைப்பு உணவும் உறவும். உன் உணவும் உலகுக்கான உணவே. குப்பை தொட்டிகளை நிரப்புகிறார்கள் உணவால். உணவே உன்னை உன்னையாக்குகிறது. உணவுக்கும் உறவுக்கும் உறவு உண்டடி. படைத்த உணவு படைத்து மகிழவே.